శ్రుతిస్మృతిపురాణానాం ఆహలయం కరుణాలయం నమామి భగవత్పాదశంకరం లోకశంకరం. వేదత్త మాతాను భగవాను భగవానుడియ మూచ్చు కాతును நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கார். அந்த வேதத்தை வியாசாச்சாரியால் நாலு பாகமாக பிரிச்சிருக்கார். ஒரு காலத்தில் இந்த நாலு வேதமும் ஒரே வேதமாக இருந்தது. அப்போ மனுஷாளுக்கு புத்தி சக்தி ஜாஸ்தியாக இருந்தது, சத்தா பக்தி ஜாஸ்தி, ஆரோக்கிய பாக்யம், தீர்காயுசு அப்படிலாம் இருக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. யுகங்கள் வர வர மாற மாற மனுஷாளுக்கு ஒரு சத்தாபக்தியும் புத்தி சக்தியும் குறைச்சலாக இருக்கிறதுனால இந்த வேதம் வந்து உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சப்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துக்கு ஒரு சர்வ க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வேதம்தான். இந்த வேத சப்தமானது நடுக துவனிச்சுட்டே இருக்கணும். சப்தமானது வேத சப்தம், வேதானாம் துவனிரேவச்சான்ட்டு வேதத்வனி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல க்ஷுத்ரமான தேவதைகளுடைய சக்தி வேலை செய்யாது. அதாவது தோஷங்கள் நிவாரணம் ஆகும். நம்மளுடைய சரீரத்தில் உள்ள நரம்புலாம் சரியாக ஒர்க் பண்ண முடியாது பண்ணி சரீரத்தில் உள்ள ரோகத்தையும் போக்கி ஆயுஸையும் கொடுத்து நல்ல புஷ்டியான ஒரு சரீரத்தையும் இருக்க முடியாது செய்யப்படுறது இந்த வேதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் வியாசாச்சாரியால் வேதம் வந்து கர்மானுஷ்டானத்துக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தினால யஜ்யானுஷ்டானத்துக்காக அந்த வேத மந்திரங்கள் நாலு வேத மந்திரமும் உபயோகப்படுறது. அதனால வியாசாச்சாரியால் ஒன்னாயிருந்த வேதத்தை யாகத்துக்காக நாலு பாகமா நாலு பாற்றா பிரிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதுர்ஹோத்ரம் கர்ம சுத்தம் ப்ரஜானாம் வீக்ஷ்ய வைதிகம் வ்யததாத்யஜ்ஞ சந்தத்யைஹி வேதமேகம் சதுர்விதம் அப்படி நாலு பாகமாக பிரித்தார். பிரித்தது அந்த வேதம் பூலோகத்துக்கு எப்படி வந்ததுனாக்க, அவர் வந்து ஒரு சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணார். அந்த சிஷ்யர் இன்னொரு சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணார். அந்த சிஷ்யரும் மறுபடியும் 800 சிஷ்யருக்கு இப்படி சிஷ்ய பரம்பரையில் இப்படி வேதம் வந்து ஒரு மரத்திலேருந்து களக்களையா தத்தி இப்படி ஒரு பழமானது எப்படி கீழே பூலோகத்துக்கு விழுமோ அந்த மாதிரி சிஷ்ய பரம்பரையில் இந்த வேதமானது பூலோகத்துக்கு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிஷ்யைஹி பிரசிஷ்யைஹி தச்சிஷ்யைஹி வேதாஸ்தே சாகினோ பவன்னு அந்த வேதமானது சிஷ்ய பரம்பரையில் அப்படி வாக்குனாலும் சொல்லப்பட்டு அப்படி பூலோகத்துக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் சொல்லாத விஷயமே கிடையாது. அந்த நாலு பாகமாக பிரிச்சற ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு பெயர் வச்சார். முதல்ல ரிக்வேதம், ரெண்டாவது யஜுர்வேதம், அடுத்தது சாமவேதம், அடுத்தது அதர்வண வேதம்ன்ட்டு நாலு வேதமாக பிரிச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிக்வேதத்தினால பகவான் சூரிய பகவான் தோன்றார்னு சொல்லப்பட்டது. ரிக்பி பூர்வாண்ணே திவி தேவஜீஜதே, ரிக்வேதத்தினால சூரிய பகவான் உதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். யஜுர்வேதத்தினால மாத்தியந்தின சவனத்தை அடைகிறார். யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னா, யஜுர்வேதத்தினால மாத்தியந்தின சமயத்தை அடைகிறார். சாமவேதத்தினால அஸ்தமன சமயத்தை அடைகிறார். சாமவேதேனாஹஸ்தமஜே மஹீயதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேதம் இல்லைன்னா உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பகவானுடைய மூச்சுக்காத்தா சொல்லப்பட்ட இந்த வேதமானது பூலோகத்தில் அதை விதியா முறைப்படி பிராமண ஜென்மாவை எடுத்த நம்ம அத்தனை பேரும் சரியா அத்தியனம் பண்ணி அதை நித்தியம் பாராயணம் பண்றதுனால தான் பகவானுக்கு மூச்சு காத்து இருக்கு சொல்லப்பட்டு. நமக்கு மூச்சு காத்து இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. பகவானுக்கே மூச்சு காத்து இருக்குன்னா இந்த வேதம் இருந்தாதான் பகவானுடைய மூச்சு காத்து இருக்கும், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால பூலோகத்துல என்னென்ன ஒரு க்ஷேமங்கள் சௌக்கியங்கள் சுகலாபங்கள்லாம் வரணுமோ அத்தனையும் வரணும்னா இந்த வேதம் இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு, இந்த வேதம் பேடுத்துன்னா உலகமே அழிஞ்சு போடும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால்தான் நம்ம காஞ்சி காமகோடி பெரிவா இந்த வேதத்தை ஜீர்ணோத்தாரணம் பண்ணதாக சொல்லப்பட்டு. அதனால இந்த வேதம் வந்து உலகத்துல எத்தனை நாள் இருக்கோ, வேதம் நம்ம பிராமண ஜென்மா எடுத்த நம்ம அத்தனை பேரும் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி நித்தியம் காலங்கார்த்தால ஏந்த உடனே ஒரு மணி நேரம் அப்படி பாராயணம் பண்ணினோம்னா எத்தனை வித தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை வித தோஷத்தையும் போக்கி நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம ஒரு பரீட்சை பண்ணியே பார்க்கலாம், நித்தியம் நம்ம காலங்கார்த்தால ஒரு மணி நேரம் வேதத்தை சொன்னோம்னு வச்சுங்கோ, உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா வரும். எத்தனை வித ரோகமா இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் வேத சப்தம் சொல்லிட்டாருன்னா உடனே உடம்புல ஒரு சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது, சரீரம் நன்னாயிடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உத்தமமான ஒரு வேத பொக்கிஷத்தை நமக்கு பகவானான சர்வேஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணி பூலோகத்தில் இந்த வேத மார்க்கமாக ஒரு பலவிதமான ஒரு கர்மானுஷ்டானத்தை தான் விதிச்சிருக்கா வேதத்தில். இஷத்வோர்ஜத்வா பாஜவஸ்தோ பாஜவஸ்தா இஷத்வான்னு ஆரம்பிச்சா இந்த வேதத்தில் என்ன சொல்றது, சாகைன்னு புரச மரத்தில் யாகத்துக்காக ஒரு சாகையை களைய வெட்டினுவான்னு சொல்ற இந்த மந்திரம் எடுத்த உடனே முதல் மந்திரம் என்னன்னா இந்த ஒரு யஜ்யத்துக்காக சாகாகரணம்னு சொல்றார், புரச மரத்திலேருந்து ஒரு களைய வெட்டினுவா இந்த சாகை இந்த யஜ்யத்துக்கு உபயோகப்படுறது. எடுத்த உடனேயே யாக மந்திரம் தான், யாகத்துக்காக தான் இந்த நாலு பாகமா பிரிச்சார்னு சொல்லப்பட்டது. யாகம்னா என்ன, தியாகம்னு பேர். யாகம்னா சோமயாகம் பண்ணி அப்படி அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்கள் பண்றவா இருக்காளே அவ உலகக்ஷேமத்துக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணி தன்னை தியாகம் பண்ணிட்டு இந்த அனுஷ்டானத்தை பண்றான்னு சொல்லப்பட்டு. அந்த யஜ்யானுஷ்டானம் நடந்தாதான், சந்ததமா நடந்தாதான் உலகம் சுபிக்ஷமா இருக்கும்னு வியாசாச்சாரியால் நாலு பாகமா பிரிச்சாதாக ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டு. வேதத்துல சொல்லாத விஷயமே கிடையாது. நமக்கு வாழ்நாள என்னென்ன தேவையோ என்னென்ன உபாதைகள்லாம் இருக்கோ அத்தனை உபாதைகளுக்கும் ஒரு கர்மானுஷ்டானமா ரூபமா அப்படி வேதத்துல விதிச்சிருக்கா. அதனால எல்லாராலையும் எல்லா விதமான ஒரு கர்மானுஷ்டானத்தையும் பண்ண முடியாது. அதாவது பலவிதமா பூரீடி பூரி கர்மாடின்னு கர்மானுஷ்டானம் இருக்க நிறைய யதேஷ்டமா சொல்லப்பட்டது. அதனால எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு கர்மானுஷ்டானங்கள் பண்றது சாத்தியமில்லை. ஏதோ ஒரு சில பிராமணாலால் தான் இந்த ஒரு கர்மானுஷ்டானத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும். அதனால வேதம் என்ன சொல்லியிருக்கு, நீ ஒன்னால கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது, இருந்தாலும் உனக்கும் ஒரு க்ஷேமம் வரணும் எல்லாருக்கும். அதனால இந்த வேத பாராயணத்தை பூரா வேதத்தை பூரா பாராயணம் பண்ணிவிட்டேன்னா எத்தனை வித கர்மானுஷ்டானங்கள் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் இந்த வேத பாராயணத்தினால வருது. எய்யங்கிரதுமதீதே அதாவது இஷ்டம் பவதி தேன தேனாசியேஷ்டம் பவதி, அதாவது எந்தெந்த கிரதுக்கள் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியோ பண்ண முடியலேன்னு தவிக்கிறியோ அந்த மாதிரி கிரதுக்கள் பண்ண பலன் இந்த வேத பாராயணத்தினால சம்பூர்ணமா வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை காட்டிலும் உயர்வான ஒரு மந்திரங்கள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற உபாசனைகள்லாம் பெரிய ஹோமாதிகள்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராமண ஜென்மாவுக்கு நித்தியம் அத்தியனம் வேத பாராயணம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சொல்லப்பட்டிருக்கான் நித்தியம் ஒருத்தன் வேதத்தை அதுவா எந்த வித ஒரு பிரதி பிரயோஜனமும் இல்லாம அப்படி வேத பாராயணம் ஒருத்த பண்ணின்னு இருந்தான்னா வாழ்நாள் பூரா குடும்பத்துல எல்லா விதமான சௌக்கியமும் கிடைச்சி சௌக்கியமா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நான் பேசல, வேத மாதாவான ஒரு அனுகிரகம் அது. வேதத்தை மாதான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடன்னு அர்த்தம். அதனால வேதத்தை நம்ம பிதா மாதாக்கள் என்ன சொல்றாலோ அதை கேட்டு நடந்தா நமக்கு நல்லது கிடைக்கிறது. அதை விட்டுட்டோம்னா மாறுதலா இருந்தோம்னாக்க நல்லது கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, பிராமணனா பிறந்தவன் நித்தியம் பிராமே முகூர்த்தே உத்தாபியான் விடியார்த்தால எழுந்துண்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம், அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிறவன் சமிதாதானம், விவாகமானவன் அவுபாசனம், யாகம் பண்ணவா நித்திய அக்னிஹோத்திரம், இந்த மாதிரி தர்சபூர்ணமாசாதி அனுஷ்டானங்கள் நித்தியம் காலங்கார்த்தால பிரம்மக்ய பிரஷ்னம்னு ஒரு பிரஷ்னம் சொல்றார். வேதத்திலேருந்து சம்மிதையில 44 பிரஷ்னம், அந்த 44 பிரஷ்னத்தை வேதம் அசீதி துவயம், மொத்தம் 82 பிரஷ்னம். 82 பிரஷ்னத்துல அந்த நித்தியம் ஒரு பிரஷ்னோத்தம் நித்தியம் சொல்லிண்டே வந்தான்னாக்க அவனுக்கு எந்த வித ரோகமும் வராது, எந்த வித ஆபத்தும் வராது, எல்லா வித கஷ்டத்திலேந்தும் அப்படி பகவான் வேதமாதாவான பகவத் ஸ்வரூபியா இருக்கக்கூடிய வேதமாதா நம்மளை ரட்சிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாராலையும் இந்த வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ண முடியாத நிலமேல பல மனுஷியாள்கள் இருந்து வருகிறார்கள். ஆனால் அவ எல்லாருக்கும் ஒரு பாராயணம் பண்ணும், அப்படி காதால கேட்டு ஒரு க்ஷேமத்தடையணும் சந்தோஷத்தடையணும் அப்படிங்கிற ஒரு அவா எல்லா மனுஷியாளுக்கும் இருக்கு. வேதங்கிறது பொது, வேத பாராயணம் பண்ணி காதால கேட்டோம்னால முதல்ல வந்து பக்தி என்னன்னா சிரவண பக்தி தான் சொல்லப்பட்டு, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எந்த விதமாக பகவத்குணங்களோ இல்லை உபன்யாசங்களோ இதாக இருந்தாலும் முதல் பக்தி சிரவண பக்தின்னு சொல்லப்பட்டு, கேட்டாதான் அவன் மனசில் போய் பதிஞ்சு நாம்மளும் இந்த காரியத்தை செய்யணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த தர்மத்தை அவலம்பனம் பண்ணால் நமக்கும் ஒரு க்ஷேமம் வருங்கிற எண்ணம் கேட்கறதுனால தான் அவனுக்கு வருதுன்னு சொல்லப்பட்டு, ரெண்டு காது வழியாக உள்ளே போய் ஹிருதயத்தில் போய் அப்படியே போய் ஸ்தாபிதமாக நிற்கிறதுன்னு சொல்லப்பட்டு, அதை பாகவதத்தில் சொல்லும்போது 9 விதமான பக்தியை ஒரு பக்தன் பிரஹ்லாதன் அனுஷ்டானம் பண்ணதாக சொல்லப்பட்டு, அதாவது முதல் பக்தி என்னன்னா சிரவண பக்தின்னு சொல்லப்பட்டு, ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்டஸ்ரவண கீர்த்தனா, அதாவது பகவத்குணங்களோ வேத பாராயணமோ இதை காதால கேட்க கேட்க கேட்க இவனுக்கு மனசில் உள்ள ஹிருதயத்தில் போய் அப்படி பதிஞ்சு நாமளும் அந்த மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் அப்படி இவனுக்கு ஏற்படும் சொல்லப்பட்டு, அதனால சிரவண பக்தியை ரொம்ப மிகவும் உயர்வாக சொல்லப்பட்டு, எப்படி எந்தவித ஒரு சிரமமும் கிடையாது சிரவண பக்தியில், உட்கார்ந்து கேட்கலாம் படுத்துன்னு கேட்கலாம் அப்படி கேட்க கேட்க இந்த வேத பாராயணம் பண்ணும்போது ஆதி நாளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டை நான் சொல்கிறேன். சின்னவனாக இருக்கும்போது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் அவாவா வேதத்தை சந்தை சொல்லி கொடுப்பா தான் குழந்தைகளுக்கு, அவா வாச திண்ணையில் உட்காந்து இந்த பஞ்சாதியை ஆவர்த்தி சொல்லின்னு இருப்பா, அப்போ ஆற்றுல இருக்கிற குழந்தை என்ன பண்ணும் அழும், அந்த அழும்போது இந்த குழந்தைய இந்த வாசத்தின்ல வேத ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு இருக்காள் வேத பாராயணம் அந்த இடத்துல கொண்ட போட்டுருவார், ஒரு 2 செகண்ட் ஆன உடனே அந்த குழந்தையானது மை மருந்து தூங்கிவிடும். என்னத்தினாலன்னா அந்த பகவானுடைய ஒரு சக்தி அந்த துவனியில இருக்கிறதுனால சப்தத்தில் இருக்கிறதுனால நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாத அவஸ்தை ஒரு நிலை வந்துடுது நமக்கு, அதனால அந்த குழந்தை தூங்கிடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தூக்குனா தூக்கம்னா என்ன அர்த்தம், இனிமேல் மேல் கொண்டு மேல் ஸ்தானத்தில் போகக்கூடிய யோகம் தூக்கம் தாங்கிற, தூக்கம்னா தூங்கிறது இல்லை, தூக்கம்னா தூக்கம் உயர்வு, உயர்வான இடத்துக்கு போகிறது, உயர்வான பதவி அடையிறது, உயர்வான சுகத்தை அடையிறது, அந்த மாதிரி வேதத்தினால வேத பாராயணத்தை ஒரு பிராமண முகமாக சிரவணம் பண்ணுறதுனால நமக்கு அந்த உயர்வு கிடைக்கிறதுங்கிறது தூக்கம்னு சொல்லப்பட்டு, அந்த உயர்வுங்கிறது எதில் என்னார் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் உயர்வாக இருந்து மேலையும் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேதம்னு சொல்லப்படும். அதே மாதிரி எல்லாராலையும் சில சில பேர் வசதி படைச்சவா 10 பேர் பிராமணாவை கூப்பிட்டு வேத பாராயணம் பண்ணி அப்படி சிரவணம் பண்ணி ஒரு க்ஷேமத்தை அடையலாம், எல்லாராலேயும் முடியாது. நம்ம பூலோகத்தில் மனுஷனாக பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் கார்த்தால ஏந்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் அவாவளுக்கு டியூட்டி இருந்துட்டே இருக்கு, அவாவா பரப்பாக இருக்கு. இப்போ இருக்கிற உலகம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாத ஒரு காலமாக இருக்கு டைம். அதனால எல்லாருக்கும் எல்லாரும் இந்த வேத பாராயணத்தை ஒரு கேட்க முடியுமான ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும். அப்படி வேத பாராயணத்தை கேட்கணும்னாக்க பிராமணாவை போய் தட்டா அவாவாளுக்கு எத்தனையோ விதமான ஒரு வேலைகள், ஒத்தொத்தருக்கும் பலவிதமான வேலைகள் இருக்கு பிராமணோத்தமர்களுக்கு. அதனால பிராமணா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வேதத்தை ரிக்கார்டு போன மிஷின் மூலமா வச்சு கேசட் பண்ணி, அந்த கேசட்டு மூலமா நம்ம ஒரு வேதத்தை சிரவணம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம்னு சொல்லப்பட்டது. இதை வந்து திருப்பதியில தேவஸ்தானத்தில் இந்த வேதம் பூரா ரிக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. நாலு வேதமும், அஞ்சு ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், சுக்ல யஜுர்வேதம், இந்த அஞ்சு வேதத்தையுமே ரிக்கார்டு பண்ணி வச்சிருக்கா திருப்பதி தேவஸ்தானத்தில். எப்படி பண்ணான்னார், திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்து மகாபிரிவாட்டை கேட்டாலாம் டிபார்ட்மெண்ட்டுக்காரா பூரா பெரியவா அனுகிரகம் பண்ணும். பிற்காலத்தில் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி பூர்ணமாக சொல்றவா எத்தனை பேர் இருப்பான்னு தெரியல. அதனால் இந்த வேதம் பூர்ணமாக இருக்கணும். ஆதி நாளில் புஸ்தகமே கிடையாது, ஏன்னா எழுத்து அக்ஷரங்கள் தப்பு வரும், வாக்கில் தப்பு வராது. திருடமாக நொற்றுவா சொல்லக்கூடியவா இருக்காள், அவள் வாக்கில் எத்தனை எப்படி போய் கேட்டாலும் உடனே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவா. உடனே அக்ஷர பசகு இல்லாதையும் ஸ்வர பசகு இல்லாதையும் நமக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணுவா. இப்போ வரப்போகிற காலமும் கோரமான கலியாக இருக்கு. வேதத்தை அப்படி முறைப்படி சத்தா பக்தியாக அத்தியனம் பண்ணுறவாளும் குறைச்சலாக இருக்கா. அப்படி அத்தியனம் பண்ணி வந்தாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் போகிற ஒரு பாட்டை தெரிஞ்சு வாபா வெள்ள பூரா பூர்ணமாக அத்தியனம் பண்ணல. அதனால் பூர்ணமாக வேதம் இருக்கணும், அதுக்கு பெரியவா நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம் டிபார்ட்மெண்ட்காரா தேவஸ்தான டிபார்ட்மெண்ட்காரா. அதுக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணி எடுத்துங்கோ அப்படின்னு சொன்ன பிரகாரம் எல்லா வேதமும் திருப்பதியில் இப்படி ஒரு பெருக்கு மாதிரி நாடா ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கா. அது பின்னாடி பிற்காலத்தில் எப்பயோ உபயோகப்பட போகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேதத்தை ஒரு ரெக்கார்டு பண்ணி அதை வச்சு பல பேர் வாங்கி பல பேர் ஆற்றுல எப்பப்போ நமக்கு டைம் கிடைக்குமோ அப்பப்போ அதை கேசட்டை போட்டு ரேடியோவில் போட்டு நம்ம கேட்டு சிரவணம் பண்ணுற மாத்திரத்தினால சிரவண பக்தி இருக்க அதுதான் ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லப்பட்டு. ஆனால் ஒரு கேசட்டை வாங்கி நம்ம ஒரு வேத பாராயணம், கிருஷ்ணயஜுர்வேத பாராயணம் கேசட்டை வாங்கி நம்ம ஒரு தரம் கேட்டு பார்க்கணும். கேட்டு கேட்க கேட்க நமக்கு மறுபடியும் அதிலேயே கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். தனக்கும் அப்படி சொல்ல முடியாத ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதாவது ஆற்றுல ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்டுக்கு அதை குருமுகமாக ஒரு சந்த திருவை சொல்லி வரத்தை காட்டிலும் இந்த கேள்வி ஞானம் இருக்க, கேள்வி ஞானம் திருடமாக மனசில் பதிஞ்சிரும்னு சொல்லப்பட்டு போறச்சையும் வரச்சையும் எத்தனையோ விதமான ஒரு லௌகீகமான ஒரு பாட்டுகள் அந்த சங்கீதங்கள் எல்லாம் கேட்குறா, அது மனசில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிருது. இவன் போய் சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கலை, கத்துக்காத இருக்கும்போது கேட்டு கேட்டு அவனுக்கு அந்த பாட்டு இவன் வாக்கில் வர்றது தன்னை அறியாத. அதே மாதிரி இந்த கேசட் மூலமாக இந்த கிருஷ்ணயஜுர்வேத பாராயணத்தை கேட்க கேட்க வேதம் வாக்கில் வந்துடும் சொல்லப்பட்டு. இந்த வேதத்தினால வாக்கில் வேதம் வந்துடுத்துன்னா நமக்கு உலகத்தில் எல்லா விதமான ஒரு க்ஷேமமும் ஏற்படும். எல்லாருக்குமா சொல்லப்பட்ட இந்த வேதம், வேதத்தை சொல்றவா எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தர் இருந்தாலே அந்த நகரம் சௌக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நகரம், தேசம், உலகம் அப்படி க்ஷேமமாக இருக்கணும்னா அநேக விதமான ஒரு சிரவண பக்தியினாலும் இந்த வேத துவனியினாலும் அப்படி உலக க்ஷேமத்தை அடையிறதுக்கு இந்த வேத பாராயணத்தை அத்தியனம் பண்ண முடியாதவா இந்த கேசட்டு மூலமாக அப்படி வேதத்தை அப்படி சிரவணம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா விதமான ஒரு சௌக்கியமும் ஏற்படுறது அப்படின்னு வேத மாதா நமக்கு பூர்ணமாக அனுகிரகம் பண்ணப்பட்ட பிரகாரம் வேதத்துடைய பகவானுடைய ஒரு மகிமையை இத்தனை நாள் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கு. வேதத்தை பற்றி இதுவரைக்கும் நமக்கு அதனுடைய பெருமையை சொன்னவர் பிரம்மஸ்ரீ குன்னம் நித்யாக்னிஹோத்ரி ஸ்ரீ சுந்தரராம தீட்சிதர் அவர்கள்.